சண்டாலே வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்கிற தரையில பேசாகி சண்டாலே சிரிப்புல பறக்கிற தூசாகி நான் செவத்துல விட்டறிஞ்ச காசாகி கொடி புடிக்கிற நெனப்புல மாசாகி கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ராவந்தும் கூட கண்ணு ரெண்டு மூடவில்லடி பாவி முள்ள என்ன நீயும் ஆட விட்டடி தாய் பாசத்தோட நெஞ்ச வந்து மோதி புட்டடி தெரியலடி புரியலடி உன் இரு விழி மனுஷனா இடுப்புல தூக்குறடி சண்டாளி வாசத்துற அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பயகடக்கிற தரையில பேசாகி சண்டாலே சிரிப்புல பறக்கிற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி முடிக்கிற நெனப்புல மாசாகி தரையில பேசாகி சண்டாலே சிரிப்புல பறக்கிற தூசாகி நான் செவத்துல விட்டறிஞ்ச காசாகி கொடி முடிக்கிற நெனப்புல மாசாகி